ولما يفكر ويجزونها ويفكر ويجزونها اليوم فكتم بودي بود هرنات فدزيا السيدة نادر دوب اسمبطني إمامي وإنسكما سار يكتبتا تبليدري إيلام تادار يليورين مدتام تغادري فتمت كري دوشام براد يبوغان بنتام سمدد البنجاتام سمنغاتا ريبتام శ్రీజన హుమాన్యాం శ్రీశ్రీం వెంకటాద్రౌ శ్రీయం ఉపజయ నిత్యం శ్రీనివాసత్వమేవే కణలీమకి కాక్ష్యం వెప్పు అనివినీర్ ఇరువినయం కలియం వెప్పు ఇన్నమది వీడన తేడం వెప్పు ఎదిరింద వెదం తీర్థంగల్ తెలిந்த వెప్పు పుణ్యత్தின் புகழ் புகழும் வெப்பு பொன்னிலையில் போகமெல்லாம் புறக்கும் அன்னவரும் எண்ணவரும் அன்னவரும் விரும்பும் வெப்பு ஏன் விளங்கும் வெப்பு பெருமாளுடைய குணங்கள்ல ஞான வீராட்சியார்கள்லாம் தொடர்ந்து முக்கியமான குணம் வாஸ்கரியத்தை தொடர்ந்து வருது. அந்த வாஸ்கரியம் இல்லைன்னா நமக்கு எல்லாம் போக்கு கிடையாது. பத்து நிமிடம் தைய ஏற்றின அது அடுத்த குணமான தைய ஏற்றினாக்கே ஒரு பத்னியாக ரூபகம் பண்ணி தயாதயம் பண்ற தேசியன் காய்ச்சலும் பண்றோம். காய்ச்சல்லாம் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் சூழலத்தை புண்ணிய பாபங்கள்லாம் விலக்கிட மோக்கம் போக முடியும். அது பாபங்களுக்கு எத்தனையோ காயத்துறை சொல்லி சாம்ராயணம் அப்தம் இத்தனை சொல்லுங்க ராஜாபத்தியம் ஏன்னா ஒவ்வொரு பாபத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லுறீங்க அதான் அனுப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் எத்தனை நினைச்சுக்கிறது. அதான் பிரயாட்டியை சொல்லிட்டா காயஸ்தீர்த்த பிரசங்க இருக்கும் எத்தனை பிராயத்தை பண்ண முடியும் அது நேயமா பண்ணமா இல்லையான்னு தெரியாது. பிரகாதி கொண்டு எண்ணிக்கை நான் பிராட்டி பிராயசத்தை அப்படிக்கு பதில் காயஸ்தீர்த்த பிரசங்க ஏதோ தேவதேவத்தவர்களையும் சரணம் தெரியாது. அந்த ஆளவங்க அப்படின்னா தயா பின்தோன்ற தயை என்று குணக்கடல் பெருமாள் அதனால தயையை பத்தி நான் ஜெயம் பேசுகிறேன். தயா சிந்தோ பந்தோ நிறவதிய வாக்கல்ல ஜலசேனு ஆளவந்தா சொன்னார். தமிழக வனிப்பவாதத்தை விளக்கிற போது தயானா என்ன தயா வாக்கல்ன்னு குணமெல்லாம் சொல்ல முடியும். தயா வாக்கல்யன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் குணத்தை கடல் சொன்னார். வாக்கல்ல ஜலசேன் கடல் என்று உருவகப்படுத்திக் கொண்டால் என்னுடைய எத்தனைகளில்தான் அவராக இருக்கும் ஜீவன் வேண்டாம். தமிழ்த்து நீ வாக்கல்ல தயா நிதி தயா கடல் எத்தனை பாவம் பண்ணாலும் ஓடி போடுவோம் சரணாகி மனசுனாரு எத்தனை வழியிலான் அவராதார இருக்கும் கடலில் அமிழ்ந்து போய்விடும் தயாந்த சாகரத்துல என் பாவங்கள்லாம் அரிசிட்டு போயிடும். பாவங்கள்லாம் அப்படியே எங்கும் போது அரிசியில் முழுகிட்டு போயிடும் பாபம் இல்லாது தயாதேவியன் கூப்பிடுற சம்சார தாரணி ஜனமானவர் தான் சம்சாரம் இருக்கிறது மாணவர்கள் மருந்து பார்க்கிறது இதெல்லாம் தாண்டிதான மோட்சம் போக முடியும். பிராட்டி தயினாலே ஜீவன் மோட்சம் போனோம் பிராட்டி மாதிரி நினைக்காது நிச்சயம் அஜ்ஞாத நிக்கிறான் ஒரு தண்டனையே கொடுக்க தெரியாது. அந்த பிராட்டி ஒவ்வொரு நாள் தயை சம்சார தாரணி சம்சாரணவ தாரணின்னு லட்சுமி சகசரநாமத்துல ஒரு ஒரு திருநாமம் சம்சாரத்தை கடக்க வந்தனர் பெருவெல்லாம் பண்ணாலும் இவெல்லாம் முதல்ல சிவராசி பண்ணி செய்ய வைக்கிறதுனால மோட்சத்தை இந்த சம்சாரத்தை தாண்டவிப்பவள் அவள்தான் சம்சார தாரணி. கோவஞ்சியரோகோ அனுகுலாச்சரியோகோ விசேஷ அவர்கள் சரணாதி பண்ணாங்க அந்த ஜெயாசாகரத்துல பாவங்கள்லாம் அரிசிக்கு போய் அவங்க எங்கோ போய் கூடும் ஒரு சின்ன பாவம் பண்றேன் பெரிய பாவம் பண்றேன் எல்லாத்தையும் போடுவான். ஜல சமுதிரம் இருக்கு தடுத்து அமர்ந்து போறது கட்டிட்டு போறது பெரிய மறை அமைந்து பெரிய ரவுண்டம் மறையும் அமர்ந்து போறது அது பாபங்கள்லாம் அமர்ந்து போய் கடை கேடுறாங்க அதாவது கடிதத்துக்கு மறைக்கு என்ன வித்தியாசம் இதுவும் அமர்ந்து போகுது அதுவும் அமர்ந்து போகுது ஒரு விசேஷ அப்படிப்பட்ட சம்சார காரணியான நீ கல்பலட்டிகா கல்பவருஷமான எல்லாத்தையும் ஒழுங்குக்கூடியவள் தேவலோகத்துல கல்பவருஷம் இல்லை அது எந்த தேவன் தேவன் அழிஞ்சு போதும் அதுவும் அழிஞ்சு போதும் நிச்சயமான கல்பவருஷம் இல்லை அங்க இருக்க கல்பவருஷம் இது கேட்டதான் தரும் அப்படிப்பட்ட சொல்றத போய் கேட்டு அது போய் பிரார்த்திச்சா தரும் அது அழிஞ்சு போதும் ஐயாவது கல்பவருஷம் இல்லை பகவானும் அந்த கல்பவருஷம் பகவான கல்பவருஷம் இல்லை அது கொடி படறது ஒரு பதினான்கு கல்பவர்களையும் ஆங்கார தேசிய அனுபவிக்கிறேன் ஸ்ரீவிஷ்ணர் இருந்த பெரியாழ்வாரு மரத்துல இந்த கொடி படறது ஆண்டாக கொடி படறது சந்திரமரத்தை படறது அது வந்து ஹரிச்சந்திரன் யோகதீஷா அவர்தான் பிராட்டி தயை லட்சுமி எல்லாம் சொல்லாருங்க அவரை ஸ்ரீதேவி தேவியை சொல்லும்போது கொடிய உபமானம் காட்டுவார் கல்பதட்டி காம் என்ன கல்பதட்டி இங்க ஜெயாதேவி திருபணதேவன் கல்பதட்டி காம் அச்சிக்கிறார் ஒண்ணுமே சக்தி இல்லாதவர் திருப்பனார் ஒண்ணுமே இல்லாதவர் சத்தியவரம் பண்ண முடியுமா முடியாதவாறு அவர் கரையேற்படிய ஒரு கொடி கல்ப விருஷம் அதுல படாத கொடி திருபணதேவன் கல்பதட்டி காம் அவன பாபம் பண்ணே இருக்கிற ஜீவன் அவராக நிஷ்கிரியா வாத்தியம் பாபம் பண்ண சுவாசித்த மண்ணைதான் அனுபவிக்கிறோம் சுவாசித்தது என்னென்ன பண்றது எதுவுமே சொன்னோம் முதல் சுவாசித்தது இதுதான் பிரதானமா சமீபங்கள் ஆகமங்கள் பிரயாத்தியை சொல்லுங்க கிருஷ்ணபக்தியான என்ன சேரம் அடைகிறோம் சுவாசித்தம் பண்ணதுனால தான் முக்கியமான கிருஷ்ணகிரியான தையே கோபுரர் ஸ்ரீனிவாசையே கல்பலட்சிக்கலாம் அபராதங்கள்லாம் பொறுத்து சாய்சிதமாயிருக்க நீதான் சம்சார தாரணி சம்சாரம் ஜன மனத்திலும் காப்பாற்றக்கூடியவள் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியவர் ரிஷிகள் பராசராதி எல்லாம் அப்படி உனக்கு கொண்டாரா சம்சாரோ தாரணி முதல் தரமான பாய்ச்சித்தம் அப்புறம் மற்ற பாய்ச்சித்தான் அதெல்லாம் தெரியாத பழகொள்கிறாரு போராது சிறாட்டி சிரமங்கள் வந்து பொறுப்பையும் பாய்ச்சித்தம் பணம் மோட்சத்துக்கு போடலாம் தெரிந்து வரவே வேண்டாம் சம்சாராணுவதாரணியும் எத பணதாவர்த்ததே ரதபுரதாவர்த்ததே கலந்தோக சொல்லுது வருவனுக்கு போட்டால் தெரிந்து வரவே வேண்டியதில்லை வழங்க வேண்டியதில்லை சிம்பிளமான கைதாக திராட்சி தெரிவித்தான் எப்போண்டாம் நம்ம அனுபவிக்கிறார் ஆட்சி ஆலைப்பிழானை சேர்ந்தவன் பண்பொருகூர் நகரான் பண்பொருகூர் நகரில் உள்ள அவதரித்த சிறகோபுர நம்மாழ்வார் பெருமாண்ட கைங்கரியம் பண்ணியே விவாகரம் பண்ணியே புரபத்தி பண்ணியே ஆட்சியில் திருமாண்ட ஆழித்திரான் ஆழின சமுத்திரம் சக்கரம் வெண்டர்த்தம் சுதர்சனத்தை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆழித்திரான் ஸ்ரீராஜை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆழித்திரான் ஆழித்திரானை சேர்ந்தவன் அம்மாழ்வார் அவர் எப்பவும் மதுமாவை மாறுகணன் அந்த மதுமாவை தெரிஞ்சிருக்கிறார் எப்பவும் தமிழ் மதுரை பெருமாள் சாத்திர மாறி எப்போது இருக்கின்றிருக்காரு மாறம் அந்த பொருள் மாறம் குளத்துல இருந்து வளர்க்கப்பட்ட நம்மாழ்வார் மாறன் சிறகோவும் பெருமாள் ரொம்ப பக்தியினால் தாகம் பக்தி தேவி தேர்ந்த போறது சித்தரி இயற்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்தி பத்து முதல்லார் ஆயிரத்தி ஐந்து பத்து சிவாமியை அனுபவிக்கிறாரோ அனுசந்தானம் பண்ணாரோ மோட்சம்தான் மீட்சி இன்றி திருப்பி இந்த லோகத்தில் சென்றார் ஜனநாயகத்தை அகப்பட மாட்டான் நானும் அகப்பட மாட்டேன் நான் பண்ண பாசத்தை சொல்லவும் அகப்பட மாட்டான் வைகம் நல்ல பதாவத்துலேன்னு சொன்ன இடம் எது வைகம் தான் பரமபதம் மீட்சியின்றி வைகுந்தமாக மோசமே கிடைக்கிற போது இந்த கல்பலதிகா அவனுக்கு எதுவும் கிடைக்காது எதுவெல்லாம் சொல்லுவான் வைகுந்தமா மற்றது கை எதிரே எல்லாம் வந்தா சொல்லுவாங்க பிராத்திரி தயாரி கடாட்சத்தினாலே திருவாங்கலாம் விஷ்ணுபூத்தோதனாம் கிருஷ்ணுவே ஒரு பலகா சொல்றது சம்சார சாகர மொழியிலேயே தான் எப்படி கதை சேரும் இவங்கிட்ட ஒன்றும் சாதனம் இல்லை. கிருஷ்ணு போகத்தோடு நாராயணம் போய் செய்கிறார் உகந்த மாதையில கிருஷ்ணு போதம் பெருமாள் தான் கடைசி வரணும். பெருமாள் தான் பிராட்டின் கையை கூட இருக்காங்க. பவன் எழுதி கேட்டான் கொள்கைகளாளர் உகந்த மாதிரி சொல்றார் சம்சாரத்தில் பிறக்கிறான் சாகிறான் மறு மாதம் அடைகிறான் மறு பிறக்கிறான். இது என்ன எல்லையே கிடையாது. இவனுக்கு கருமா இருக்கிறவங்க இதே தான் சம்சாரம் ஜனம் வேணும் பெரிய சம்சாரம் சமுத்திர மாதிரி பவன் எழுதி கேட்டான் அதில் விழுந்துடலாம் விழுந்த வளர்த்தான் நெற்றி அவளை படுத்துருது கெட்ட கட்டியாக வாங்க புஷ்டம் சீதம் கோபம் மகிழ்ச்சி ரெண்டு விதமான ரெட்டைகள் உண்டு ஒன்று ஒன்று எதிரானது அதை தவிக்கிறான். தவ ஜெயந்திகளான தொந்த வாத்தாகலான பெரிய சமுதிர விழுந்துட்டான் புயல் காத்து இந்த தொந்தங்கள் தான் புயல் காத்து கிணறலாம் எங்க போகுது கரைக்கு இப்படி இந்த சம்சாரத்தை மாற்றிட்டு திரும்ப பயணம் பண்றான். அது ஒரு பல தப்புகள் எல்லாம் பண்றான் சம்பாதிக்கலாம் எவ்வளவு தப்புகள் வரும் எல்லாம் திறந்து நினைச்சுக்கிறான். நம்ம நண்பர் சுகத்து பெண்கள் பிள்ளைகள் மனைவிகள் பந்துக்கள் காப்பாற்றுவதற்கு தாயே தந்தையங்கள் ஆளுமைகள் எல்லாம் நோயை பற்ற வேண்டிய கணக்கு திருமணம் ஏறவா அதே மாதிரி சொல்றாரு உகந்த மாதிரில கொலை செய்கிறார் தாரா அஸ்திதான வயல்றான் பெரிய பாரத சார சபக்கிறான் குடும்பத்தில் தான் காப்பாற்றியாகும் காப்பாற்றுவது புனிதம் அவரும் பாவமும் நேரும் உயர்ந்தான் பாசம் வர்றது பாசத்தை வர்றதில்லை விஷம விஷய தோல் பெரிய சமுதிரமா போகுது விஷம் மாதிரி போய் அந்த சம்சார சாகரம் அதில் முழுசுறான் இப்படி இப்படி பாருங்க அவர் கட்டமரமும் கிடையாது ஒரு பறவை கிடையாது அப்படிப்பட்ட சமுதிர சாகரம் அப்புறம் ஒரு பறகு கிடையாது அப்போ ஒரு திடீர் பெருமாண்ட கிடையாது ஒரு பறகு வரும் பெருமாள் அவர்தான் கரையேற்ற முடியும். அப்புறம் மூலிகளுக்கு பகவான் பழகல வரான் பிராட்டியும் வரான் விஷ்ணு போதா என்ன பழகுது விஷ்ணு போதா அச்சு கிராம் பாரகிஷ்ணு வேலை சொல்லு ஓட்டை இல்லாத பழகு பகவான் அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார். கல்பலசிகாம் அச்சி கற்பகா ஆபஸ்தகான் பெருமாளை கூப்பிடுற ராமானுஜர் அச்சி கற்பகா கற்பவசமாக பெருமாள் ரகநாயகத்தை புரிஞ்சா கொள்வார் அச்சி கற்பகா சம்சாரத்துக்கு வளர்ந்த போது ஆபத்த உதவ வரதான் ஆபஸ்தகா அகஞ்சிரனை கரையேற்ற வரதான். அயோத்தியா காலத்துல கத மத்தியம கட்சாயாம் சமாகச்சரி சூர்ஜனைகி சர்வாத்தியம் பட்டாசு கிடைக்க போறது ஆளெல்லாம் குளிச்சாச்சு எங்க கைகை வர வாங்கிட்டான் சர்வதான் அது இந்த வாயை சோழன் தசை நிர்பந்தம் பண்றான் ராமன கூத்து வர சொல்லுன்னு சொல்றான். பெரியாக பட்டாசு நாள் வச்சு ராமன் செய்தி அந்த அவருடைய மாளிகையில இருக்க சுமந்திரந்த மந்திரி அனுப்புறார் தேர்தல் ஆட்சி மரத்துக்கு போறார் சுமந்திரி தெரியும் ராவனுக்கு என்ன தெரியும் சீருக்கு என்ன தெரியும் பிரதாபிதான் தகப்பா கூப்பிடுறான் அப்பா தசை கூப்பிடுறார் ராமன் சுதந்திர பார்த்துக்கிறார் ராமன் கிளம்பிட்டார் அவருடைய மாதிரியே கிளம்புறார். அந்த அப்பறம்னா பெண்களுக்கு இடம் அரண்மனையிலே இளவரசிகள் சின்ன காலத்து அதாவது பிள்ளைகள்லாம் இருக்கிற இடம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாடி ஏற்பாடு பண்ணுறான். அதெல்லாம் அந்த மாளிகையிலே கிளம்புறார் ராமன். அப்படி ராமன் வந்த வெளியே ஒரு கட்சம் ஒரு பதில் கொள்ள ரத்தம் அல்ல ரத்த பதில் வெளியில் வருவான் உள்ளே இருக்கிறது யாரும் போக முடியாது. ஒரு ரெண்டு மூணு மத்திய கட்சி அந்த இடம் வந்தவொடனே ஜனங்கள்லாம் பார்க்க வருவான் வயசு ரெண்டு பதில் நிற்பான் ராஜாவுடைய நீதிகள் இருந்தான். அத மத்தியம கட்சாதான் இரண்டாவது பகுதி வந்துட்டார் புல் பகுதியிலேருந்து அப்பதான் ராஜாக்கு வெளியில் வந்தால் ஜனங்கள் வந்து வெளியே வந்து பார்ப்பான். அப்பப்போ இந்த இளவரசான ராமர் இரண்டாவது கட்சியை வாங்கி வெளியில் வந்துருக்கார் ரெண்டு பேருமே ஜனங்கள். அப்போ அவருக்கு என்ன போகணும் கேட்டு கொடுத்துருக்கேன் இவருக்கு தான் ஒரு பவர் கொண்டு வந்து யாரையும் வெளிவன் போகக்கூடாது ராஜாவாச்சு ராஜாவுக்குள்ள பட்டாசியம் அவர் பண்ணி போகிறார் யாரும் ஒரு ரெண்டு பேரும் பார்த்து என்ன போகணும் என்ன போகணும் ராஜாவுக்கு என்ன போகணும் அவரை ராமனையே பார்த்துருக்கா எதுவும் கேட்கறது அவர் கேட்கல என்னென்ன வேணும் அதை மத்தியமாக சமாகத்தில் சுகர்ஜனி வேண்டுவாள் வேண்டுவாள் பக்தர் ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறார். ஆனால் கருவான் அற்புதோதிப்பா பார்த்துள்ளார். அவர் என்ன அவரே தெரிஞ்சுக்கிறார். சமயத்தை நினைந்தது ரொம்ப கொண்டாடி எல்லாரும் அவா இவரை கொண்டாரா இவர் அவளை கொண்டாரா அப்படி தினமணி அரண்மனைக்கு போறார். செல்வாக்கிரோதிப்போ அத்திகல்பகம் சந்தோஷமா இருக்கு. என்னவெல்லாம் கொள்வது ராமன் சாத்திரங்கள் கொள்கிறார். அதனால விஜயாதேவியை தரணம் போவது ரொம்ப நல்லது. பெருமாள் அதுக்கு மைண்டாதவா பெருமாள் மொழி யாரும் கிடையாது. ராமன் சுக்கிரவன் சத்தியம் வாய்ந்தார் அக்னிசாட்சியாக தேவை தேவை தேவை சவரம் அடைந்தார். மழைக்காலம் வந்துருக்கு. மழைக்காலம் வந்து அந்த குரங்கெல்லாம் துறைக்குள்ள போயிடும். சுக்கிரவன் துறைக்குள்ள போயிடும். அதுவே சீரிய தேவை இருக்கு சத்தியமான தேட வேண்டாமா ராமனுக்கு கோபம் வருது. நாம பத்தி தொலைஞ்சு நிற்கிறேன் பத்தினோட அணிக்க போயிருக்கேன். வாடியில் தொலைச்சவனுக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். வாடி போன வழி இவருக்கு போகாதா அந்த வழி அப்படியே ஜாலியாக வர சொல்லுவாங்க கோபமா சொல்றேன். லட்சுமணிக்கு நேரம் போற சுக்கிரவனை தொகைக்கு சத்தம் போற என்ன சத்தம் பயங்கரமா சத்தம் கோயில் உள்ள அங்கதன் அவன் தாரை சுமை சுகிரி எல்லாம் வந்து நிழலி நிற்கிறார். அங்கெல்லாம் பார்க்கிறார் அனுமன் வாசல நிற்கிறார். சுகிரி சொல்றார் சித்தப்பா கிட்ட அவன் பயப்பட அங்கே ராமன் மிக கோபத்தோடு இருக்கார். என்ன போய் கேட்கறது பண்ணுறது கோபத்தோடு இருக்கிற ராமன் பெற்றோரும் தெரிஞ்சுட்டு இருக்கிற இல்லன்னு கையுமா என்ன பண்றது அனுமான் மந்திரி அப்ப சுகிரிவன் சொல்ல நீ தப்பு பண்ணிட்ட வேற வழி கிடையாது. ராமனுடைய கோபத்திலேயே மேலே வழி கிடையாது. அந்தரையே அஞ்சலும் அந்த ரெண்டு கையையும் கூட்டியோ ஒரு சரணாயி பண்ணு வழியில் போனது லட்சுமண சரணாயி பண்ணு சித்தாபராத சிறாமியது தப்பு பண்ணவனு சரணாயிடும் வழி பசிய அம்யஹம்சம் அந்தரைய அஞ்சலம் என்ற ரெண்டு கையும் கூட்டியோ பவியமாக போய் நின்று லட்சுமணத்தில் புதாரணாது முதல்ல லட்சுமணி சரணாயிடுன்னு அவனை சந்தோஷப்படுது. அப்பதான் ராமன் கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் திருவண்ணாம் கிருத்தாபரத்தை சந்தோரதாரணியும் சந்தோரத்தை தாண்டவர் கொடுப்பு கொள்கை தயாரியவே முடித்தார். கட்டிக்கிற நிதியம் இந்த 15வது ஸ்லோகம் திருவாரூர் ஜெயகிரம் முதல் திருவாரி போக முடியாது போக முடியாது ஜெயகிரி தான் போகணும். இலகிரிக்கு ஜெயமேரி குணாகா போதபர ஈஸ்வரிய தீர்க்கசக்தி குணாகா தோஷாபவேதேயா வினாபூதாக திருவாரூர் நிறைய குணங்கள் தான் இருக்கு. ஞானம் பல தீவிர ஐஸ்வர்ய தேஜஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறமே இந்த 6 குணங்கள் ஒரு 18 குணம் நடக்கு பார்த்துக்கலாம். இருந்தாலும் தயை குணம் இல்லையானா இத்தனை குணம் ஒண்ணுன்றது பெரியவன் இல்லை. தயை வரட்டா இத்தனை குணம் தானே காப்பாற்றான இல்ல அறிவு தருவான் இல்லை தொலைக்கலாம் அடிக்கலாம் வலிக்கலாம் சிக்ஷப்படுவான் ஒண்ணுமே இல்லாத அப்படியே ஏற்றுக்கணும். தயைன்னு குணம் வரணும். தயை இல்லாட்டா இத்தனை பகவானோட இத்தனை குணமும் பிரயோஜனம் இல்லை. சகசிரநாமத்தில் 1000 பேரும் பகவத் குணம் தான். அத்தனை குணமும் பிரயோஜனம் இல்லை. தயை இல்லைன்னா குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாமா இதயமையில் குணாகும். அவர் பெரிய திருத்தன் இருக்கான ஸ்ரீவாசம் விசகிரி அவர் பெரிய குதும்பி அந்த தேவதைகளாம் பிள்ளைகள்லாம் உண்டு. கணேசன் சுப்பிரமணியன் சிந்தனை பிள்ளை அவள பிள்ளைலாம் உண்டு. பெருமாள் வீதி பிள்ளை சோகம்பூர் பிள்ளைதான் அவருக்கு இந்த சம்சாரம் கணேசன் சுப்பிரமணியன் இந்த மாதிரி பிள்ளைகள் கிடையாது. ஆனால் அவர் திருத்தன் திருத்தான் பிள்ளை எழுதிக்கணுமே விசகிரி விஷயமையில் குணாகும். அப்படிப்பட்ட குணங்களாக நிற்கிறாங்க என்ன குழந்தைகளை காப்பாற்றி இவ்வளவு குணம் உழம்பு இயற்கையான குழந்தை பிறகு குழந்தையை காப்பாற்றணும். பலவிதான் காப்பாற்றுவான். மாதா காப்பாற்றுறது அதிகம் தோஷா பதவி எத்தனை குழந்தை இருந்தால் என்ன பிரயோஜனம். நீ தயின்ற இந்த உன்னுடைய பத்தியாக இருக்கிற தயின்னு குணம் உங்களுக்கு இல்லையா ஞான வழிகாட்டி இத்தனை குணங்களும் பிரயோஜனம் குண வழிகத்து சாரபூமி தயாரிகள் சக்கரவர்த்தி ஆயுள் குணம் உள்ளவர்கள் நிறைய குணங்கள்லாம் இருக்கு பெருமாளுக்கு, ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ், சாத்குண்யன் பகவான் சாத்குண்யம் அர்த்தம் பகவத் சத்துவத்துக்கு. ஞானம் நல்ல ஞானம் கொடுக்குறவன் தான் பெருமாள், எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் ஒரே தவிர பார்க்க முடியும், அவன் தான் சுசுத்த விஞ்ஞானம் உள்ளவன். பலம் எத்தனை தெரிவிக்கிறான் அவன் எல்லாம் தகுந்தபோல வந்துடும், மேலே ஆகாசம் சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் பகவான் தரிக்கிறான் சக்தி, அது பலம். ஐஸ்வர்யம் தரிக்கிறது இல்ல, அது காரியத்தை செய்யணும்னு நியமிக்கிறான். பகவான் சிருஷ்டிச்சான், பெருமாவா சிருஷ்டிச்சான், முதல்ல பெருமாவை சிருஷ்டிச்சான், அப்புறம் இந்த தீர்ப்பாளர்கள் பஞ்சகோதங்கள் புதிய வாயு ஆகாசம் இதெல்லாம் சிருஷ்டிச்சான். புதிதினா பூமி அற்புதம் ஜலம் அக்னி இது அது அது வேலை செய்யாது, அக்னி சொல்ற மாதிரி தண்ணி ஓடுறவங்க அது உள்ள புகுந்து அது வேலை செய்ய வைக்கிறான். ஐஸ்வர்யம் நியமிக்கிறது, வீரியம் அனுப்புவீர்கள் ஒவ்வொன்றும் புகுந்து அது காலத்தை செய்ய வைக்கிறதா இவன்தான். சாமிஷது பேரம் தெரிந்தது வெற்றி பண்ணி ஒவ்வொன்றும் உள்ள போடுறான், இல்லைன்னா அது அப்படி இருக்கும். வீரியம் சக்தி யாரையும் இவன் அடக்க முடியாது, யாராலையும் இவன் அடக்க முடியாது. இப்படி சக்தி உள்ளவன் கேதா அவருடைய ஒளியினாலே எல்லாத்தையும் சுத்தி பண்ணி சித்தி சித்தமா எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர், அவர் பத்தியோட இருக்கக்கூடியவர். யார் பசங்க எல்லாம் சுத்தி பண்ணுவோம், யார் இவன்தானே எல்லாத்தையும் உண்டாக்கணும். நான் தெரியும் பட குடும்பி இந்த பெரிய குடும்பிக்கு சப்தலோகி நிசப்தா ஏழு லோகம் எல்லா லோகம் இருக்கும், எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிசப்தர் குடும்பி பகவான் சத்துவது கேதார குடும்பியின் அரிசன் தன்னுடைய காலத்துக்கு எழுதினான். வசுதா குடும்ப வசுதா குடும்பம் பத்திர சொன்னார் அயன் கிருஷி பலகா. அது மட்டும் இல்ல, தாய் கரைப்பதிவான குழந்தைகளை காப்பாத்துறா, புதியவன் நிலத்தை போயறான், சுத்தம் பண்றான், பரிபக்கம் பண்றான், நிலத்தை போடுறான், விலையை நடுறான், தரை எடுக்கிறான், பூச்சியெல்லாம் போக்க வைக்கிறான், எல்லாம் பண்ணி வளர்க்கிறவன் எவ்வளவு ஆசை வைக்கிறான், குடும்பத்தை வளர்க்கிறவன், புதியவன் பயிர் வளர்க்கிறவன். அதனால வழக்கத்த வளர்க்க எல்லாரும் காட்டிலும் தாய் முதலாளன் தயாரான தாயார் திரு நீங்க பத்திரிக்கை திரு நீங்க கிரகமான வீடு வீடுன்னா பத்திரிக்கை வீடு என்று வீடு தான் எல்லாரும் இருக்கான். இத்தனா சொந்தமா சொல்லுவான் வீட்டில் வீட்டில் அவங்களுக்கு என்னாகும், வீடுதான் என்ன அதான் சமத்துவம் கிருஷ்ணி, வீடுனாலே கிருஷ்ணி எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவள். அதனால அப்படிப்பட்ட கிருஷ்ணி கிரகமத்திலே சர்வே அனுசரகா எல்லாம் பின்னாடி போறோம், குடும்பத்தை பட்ட பெருமாளுக்கு பெருமாளுக்கே ரெண்டு விதமான குணங்கள் தீர்த்த அதிர்வாசத்தின புகையிலிங்க பாதம் தீர்வாச ஒரு அதிகரணம் புகையிலிங்க அதிகரணம் புகையலிங்கம் ரெண்டு விதமான லிங்கம்னா அடையாளம் சிவன்ல லிங்கம்னா அடையாளம் புல்லிங்கம் சொல்லுவது ஸ்ரீலிங்கம் அது மாதிரி பகவானுக்கு கல்யாண லிங்கம் குணலிங்கம் குணலிங்கம் ரெண்டு உண்டு, கல்யாண குணங்களே உள்ளவர் ஒன்று உபயம் ரெண்டு ஒன்னாச்சு, ரெண்டாவது ஏய குணங்களே இல்லாதவன் தயே ஒரு சகாக்களாக தைரியமா தயே துரிய குணம் தாயா இந்த ஞான ரீதி மலையத்தில் குணங்களாக இருக்கே உன் பின்னாடி பரவாயில்லாம் ஒரு சகாக்கு அவாறே அழைச்சிட்டு போ நீ தான் பிரதானம் காப்பாற்றூடாது அவதிக்கிதம் கதானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜெகத பத்மாசகாதி கருணே புலிகள் கருகே மாசரிசி அவதிக்கிதம் கதானாம் ஆரம்பிக்கிறார். பத்மாசகாதி கருணே தெய்வ குமரி கருணையே தயாதேவி யாதி கருணை சீனவாக கருணை சீன பத்மா அவர் பிராட்டி மகள் இருக்கா, அப்போ பத்மாசகாதி கருணை பிராட்டிக்கு காட்டிலும் கருணைக்கக்கூடிய சீனவாதி பத்திகளே அது முக்கியமான கருணையை கையே ஒரு காலத்தை புலையத்தை பகவான் உண்டாக்கிறார். எத்தனையோ கல்பகாலம், 1000 கோடி கல்பங்கள், அதுக்குமா எவ்வளவோ சதவீதங்கள் கல்பங்கள் தகீர ரொம்ப தகீரம் பிரதமர் உண்டாக்கி எல்லாத்தையும் பூகரிக்கிறார்கள். சம்ஹாரம் பூகரிக்கிறது இவர்தான் சக்தி. முதல்ல கொடுக்குற முதல் சம ருந்திரத்தை கொடுக்குறார். ருந்திரம் எல்லாரும் வந்து சக்தி ஏது சுந்தர ரூபியாக உள்ள புகுந்து கொடுக்குறார். சம்மாரம் சொல்றோம் உள்ள புகுந்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நினைக்கிற போது நினைக்கிறார் பெரிய பழைய சக்தி பண்ணாரு. அத்தனையும் போறது எங்க போறது வெளியே போகாது. நம்மளுக்காக எவ்வளவு சக்தி வரும் ஒரு ஜீவன் முறை ஒரு சேதனமோ அசேதனமோ உயிருள்ளதோ உயிரில்லாத எல்லாத்தையும் தன்னை மொத்தம் வயசு வச்சிருந்த பகவான் வயசு உள்ள எவ்வளவு சக்தி அதோட போட்டி ஜனங்கள் எத்தனை லோகங்கள் அது வயசு வச்சிருந்தது என்ன ஆச்சரியம். ஆறு தொலையும் போது வயசு வச்சிருந்தது ஆறு அறையில ஒரு சின்ன குழந்தை ஒரே ஒரு தொழில் இலை ஒரே ஒரு கரை தொழில் இலை அது சின்ன சிசு அதோட தரோரம் சுத்தி வரணும். சித்தி சம்பிரதானம் சித்தியில ஆரம்பிச்சு சித்தியில ஆரம்பிக்குது. அங்க பிராட்டி இருக்கா தேய இருக்கா அப்படியே போறது. எத்தனை வருஷங்கள் எத்தனை போட்டி இவ்வளவுங்களை சொல்ல முடியாது. பெருமாள் பிறகு இது எத்தனை பாவம் பண்றது அழிக்கிற எல்லாத்தையும் அழித்து ஜீவன் மட்டும் ஜாகிரதை செய்யறாரு. ஏன்னா ஒரு சித்தி பண்ணணும். அப்படி புனசித்தி பண்ற போது அது கர்மாக்கெல்லாம் மனசுல வச்சிருந்து அது ஜாவம் ஜாவம் யாரா வச்சிருக்கணும். நம்மளுடைய ஜீவனுக்கு யாரும் தகுந்த மாதிரி உடல் கொடுத்து ஞானம் கொடுத்து வெளியில போடுறார் சிருஷ்டி. அவசித்தி சந்தபானாம் அப்ப அது விளையாட்டா இருக்கு. விளையாட்டுக்கு பெறுவாரு ஒரு தய இருக்கா ஏன் சித்தி பண்றது தய இருக்கா இவருக்கு ஜீவனை அழிக்க கூடாது அப்படியே வெளியே விடணும். அவசித்தி சந்ததானாம் ஏன் பண்ற கொடையை இருக்கு அவளாலே பொறுக்க முடியல விளையாட்டு அபிஷேகம் பழையும் வரைக்கும் பார்க்கலாம் போகலாம் பார்க்கலாம் மாணவியம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரார்த்தம் பண்ணவே சுத்தமாகறேன் பிழையம். அதுக்கப்புறம் ஒரு சிருஷ்டி அப்படியே விட்டு அப்படி தெய்வா பெருமாளே ஒவ்வொன்றும் சிருஷ்டி பண்ணு ஒவ்வொன்றும் செய்தால் கொடு ஒவ்வொன்றும் ஜீவனை உயிர்ப்பிச்சு போய் கடமாட போய் கையின் காலம் பொறுத்து எல்லாம் திருவையெல்லாம் தான் ஏன் ஒன்றேனா இருக்கலாம் தான் சிருஷ்டி பண்ணா ஒன்று கை கேட்டிருக்காது எப்படி என் ஜீவன் பெருமாளுக்கு கையுமா தர கையின் எழுதி தர பெருமாளுக்கு ஒரு சுத்தி பண்ணி எது பண்ண நம்ம கையெழுத்து ஒருத்தர் கை பெருமாளுக்கு போகாது. இதை கொடுத்த கையே அந்த ஒன்றே மொத்தியாக எதிரான கையில தான் கொடுக்குறார் சேதனம் கொடுக்குற அறிவு கொடுக்குறார். அது அபிஷேகாமி பழைய தீவனி சம்சரதா கரண கிழையே வருகி எதும் தயமான மனமான தயமான மனமா அப்படியே சுத்திச்சாங்க நான் ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி ஒன்றை பூச்சி மாதிரி பண்ணாமல் தயினோட அறிவு வேணாம் கை காலம் கொடுக்கும் தய வேணும் தயினால ஒரு ஜீவனுக்கு கை கால கொடுப்பதெல்லாம் தரும். வரலனே நிஜச்சாலையில அப்படியே சுத்தி பண்ணார் புரிய பிடித்து அபிமான போத கேரளம் கரையை வளர்த்தாரு பண்ண சூழ் ஒன்னு அனுபவித்து சேவிக்கின்றதான் கேரள கரை வளர்த்தாரு தயா காலம் காலம் யாரு பகவான் தான் சித்திக்கு காரணம். சீபாசித்த வாழ்வு காரணம் தேகம் அவன்தான் யார் காரணம் அவன் தான் நீ உபாசம் பண்ணும் ஜெகத்காரன் யார் சித்தி பண்ணார் அவனுக்கு அது யார் அதுக்கு காரணம் யாரு தய அரிஷ்டாந்தானாம் விஷவஸ்தானம் அதகன சம்மாது கைங்கியதோட பெருமாளுக்கு தோஷமே வராது. எல்லாத்தையும் நமக்கு வேணும் அவர் பொழிவு சொல்லாம அவருக்கு வேண்டியது வேண்டாம் கிடையாது. குரு சித்தியிலையும் யார் புண்ணியம் பண்ணா பண் பாவம் பண்ண திருநாமல் ஜீவன் தராரு நிரோதகான கொலை புதுசெஞ்சா தீரை இப்படி ஒரு தண்டனை கொடுத்து பூசரிச்சு ஒரு விளையாட்டவர். அதே தெய்வத்தை ஜாக்கிரதையாக காப்பாற்றார், அதே தெய்வம் சிஷ்யம் பண்றார், கைகளாலும் பெறார். இது ஒரு விளையாட்டு. விளையாடுறது பாடும்போது நீ ஆளா உணர்வுடைய பார்ப்பன் எப்படி அந்த குழந்தை தாய்க்கு போகணும், எப்படி இந்த நோயாளி வயசில பார்ப்பானோ அப்படி இந்த அண்ணனை பற்றி நான் அவனை தப்பா நினைக்க மாட்டேன். அவங்க தீய வருவேன் நீ காப்பாற்ற அப்படியும் தாயாரான ஒரு சுவாவம் வாத்சல்யம் கணுகுட்டி பசு மக்கள் கணுகுட்டி பசு மாதிரி எப்படி இருந்துட்டேன். அது மாதிரி தாய் குணம் வாத்சல்யம் அது நிறைய நிறைஞ்சு ஜனனி குமாரம் அந்த தாயானவன் சின்ன சிசு பிரகாரம் வளர்ந்து வந்து பால் வளம் புரியாத வந்து அடிக்கடி சன்னிபானம் முதல் தொந்தரவு முதல் கடிக்கிறது. நீ தரிக்கிறீங்கன்னை போட்டு சுத்தமாக காலம் இல்லையில அவதான் இருக்கா தயாதேவி பெரியாட்சி பெருமாள் இருக்கா எல்லா உயிரினங்கள கல்வி தெரியாது என்ன அதை வயது போயிட்டு அது அவர் இருக்கிறார். தொன்றும் தெய்வம் ஊரகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லாதென்று நான்முகம் தன்னோர் தேவர்களோடு உயிர் வரைத்தான் தொன்றம் போல் மணிமாறம் வீடு திருக்குறூரர்கள் என்று ஆதிப்பிழான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் அறிவார் அவதீனத்து ஸ்தலமான அறிவாரத்திற்கு நிறைய பாடல்கள் பெருமாள் ஆதிக்கிறான். பெருமாளே பழைய காலத்துல யாரும் ஒன்றும் தேவம் தேவதைகள் கந்தரோகம் தேவலோகம் மனுஷர் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மூ உலகம் லோகங்கள் கிடையாது, புரியலும் சேதனம் கிடையாது, மற்றும் அச்சேதனம் கிடையாது. சேதம் இதான் வச்சுக்கிறார். யாரும் இல்லார் என்று பெருமாள் சொல்வது அது பெரிய ஜலன்றது ஒண்ணு கிடையாது. அது சித்திக்க ஆரம்பிக்கிறார். நான்முகம் தன்னை தன்னோடு முதல்ல பெருமாள் சித்திக்கிறார். ஏன்னா அவருடைய சித்திகாரர்கள் ஒப்படைக்க போறாரு. சித்திகாரர் ஒப்படைச்சு அடா முடியாதோ தான் உள்ள போந்து பெருமாவா இருந்து சித்திக்க போறார். சித்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வரும்போது ஜீவன் வெளியே வரும்போது எந்த ஜீவன் வெளியே விடலாம் சித்தி பண்ணணுமே. அது பெருமாள் முதல்ல சித்தி ஜீவன் யார் புண்ணியம் பண்ணாலும் தெரியும் பெருமாள். பெருமாள் ஜீவன் வெளியே ஊற்றி அவருக்கு அவர் தாமரை உண்டாக்கி தன் தொப்புள்ள தாமரை உண்டாக்கி பெருமா உட்கார வச்சு வேதகண்டா உதவிச்சு சித்தி இப்படி பண்ணு பண்ண முடியாத தாமம் உள்ள முடியாம பண்ற அது வந்து ஒரு முதல்ல பெருமாவை உண்டாக்குறார். யாரும் இல்லாத நான்கும் தன்னோடும் பொண்ணுக்குள்ளாரும் ரெக்கார்ட் வச்சிருந்த பெருமாள் செய்ய அவன் தேவரோகம் தேவர்கள் இந்திரன் உயிர் வளைத்தான் எல்லாரும் உயிர் சித்தி பண்ணி உயிர்ந்து கொள்ளலாம் பகவான். அவன் தான் நம்ம ஆழ்வார்த்தை பெருமாள் ஆதிப்பிறான். குன்றம்போல் மணிமாற நிறுவில் பெரிய மாளிகைதான் அந்த ஒரு ஆழ்வார்த்தைகள் இல்லை. அந்த திருப்பூர் அவர்கள் நின்று தேவதான் பகவான் ஆதிப்பிறான். ஜனங்களில் அவ்வளவு ஜனங்கள் சொல்ற எல்லாரும் பெருமாள் நம்ம பெருமாள் சொல்லுவாங்க சித்தி வெளியில் விட்டவன் யாரு சுந்தரான் இந்திரான் யாரு அவராலும் பெருமாள் வெளியில் விட்டார். அதெல்லாம் தேவையில்லை. பெருமாள் தெரிவிக்காத காத்திருக்கான பெருமாள் அவன் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தவன். அவன் தான் அழிக்க போவது உயிர் கொடுத்து சர்வசக்தி உள்ளவன் ஸ்ரீபூமி நீடாகும் தயாராகும். அதுல முதல்ல பெருமாவை சித்திக்கிறார். பெருமா சித்தா எல்லாரும் சக்தி போயிருக்கலாம். யார வேணாலும் பெருமாவா போயிடலாம். பெருமாவா வந்து என்ன பண்ணா அந்த ஜீவன் போற நிமிடத்துல போற நிமிடம் இல்லை யுகோதி சகசிராணி யுகமே திருவோகங்கள் இப்படி கோடி சகசிர ஆயிரம் கோடி யுகங்கள் தவறு பண்ணான் இந்த பெருமா. விஷ்ணுவே தியானம் பண்ணான் அதனால அவங்க பிரம்ம பட்டம் சந்தோஷப்பட்டு கொடுக்குற சித்தி பண்ண ஜீவங்களில் ஒரு உபகாரம் அதுக்கு தயை காரணம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை படுகிற பதினாறாம் சோழ முடிச்சார். ஆசித்திதம் சதானாம் அபராதானாம் நிரோதிரீம் ஜெகதா பத்மாசாயகர்களே புதிசம் திரையேழி வாசரதி ஆரம்பிக்க போது கேதனமோ அகேதனமோ ஒன்றும் சொன்னால் இருவர் ஒருவர் பத்தான் அந்த எல்லா கேட்டங்கிற தொலையில தொலைகளை பார்த்து சித்தி ஆர்வம் ஆகணும். அது அப்படி பாவம் பண்ணிட்டு ஒரு தயாரி வீட்டார். இந்த ஜீவன் தான் பாவம் பண்ணிட்டு ஒரு பாவங்கள் தாழக்கூடியவர் தான் கடைசியில் தொலையம் பண்றார். எத்தனையோ ஜனன் மனம் கொடுத்தும் அந்த திறந்து மாற்றம் ஜனங்கள் திருந்தாது சொல்லி கடைசியில் தொலையம் பண்றார். இது பார்த்து தயாரிகள் முதல்ல ஏதோ பாவம் பச்சாத்தாபம் பண்றார். இந்த அவருக்கு முடிக்கிறதில்லை. ஜீவன்கள் மறுபடி பழக்க போகிறது என்ன பண்ண போகிறோம் அவன் கடாக்கிறது நீ கடாக்க பண்ற அத்தனை ஜீவனையும் நீ யோகி பாவத்தில் முடிஞ்சு அவரோ நன்றாக புரிந்து பார்க்கிறார். யாத நெருவேதா தாயார் இவங்க பரவாயில்ல வருகிறார். இப்படி பாபத்தில் ஊழல்களே மறுபடியும் புரட்சியாக போகுது மறுபடியும் வரப்போகுதுகளே இப்படி ஒன்றில்லாத அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். பெருமாளுக்கு அதை வாழ்த்துறார். பெருமாள் அந்த ஜீவனுக்குலாம் கை காரு அதான் கொடுக்குறார். கை அகாசாபம் நடக்கணும் பெருமாள் செய்யணும் எத்தனை காரியம் கை காரு இந்திரியங்கள் கையில் கை இல்லாத இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. பஞ்சேந்திரியங்கள் அதான் கொடுக்கிறார். புகழணும் உணரணும் பார்ப்போம் எத்தனை பஞ்சயங்கள் இருக்கு, கேட்கணும் பார்க்கணும் இத்தனை இந்திரியங்கள். கேரள கலையபரங்கள் கொடுத்து விதரசி அது பெருமாள் பெயரை காட்டி நல்ல ஜென்மமாக இருந்து எவ்வாறு கையெல்லாம் கொடுத்து கொடு அப்படின்னு பெருமாள் ஞாபகப்படுத்துறாரு. திருதாயம் கிரியை பண்ணாலே பெருமாள் திட்டிக்கிறார். சரி எல்லாம் குறைந்த வருது பாவம் பண்ணி பண்ணி வைகுண்டத்தில் எத்தனை சாஸ்திரம் எடுத்தாலும் கடைப்பிடிக்க மாட்டேன். வைகுண்டத்தில் இத்தனை தினம் குறையத்திலே மாறிடும், லோகத்திலே மாறிடும், எங்களுக்கு எல்லாரும் வைகுண்டத்தில் வந்து எனக்கு கையம் பண்ண வேண்டாமா யாத்திரை அதையாவது தைரியம் பார்க்காரு. நம்ம நம்ம போய் இருக்க நம்ம இருக்க இடம் எது வைகுண்டம் பரவப்படும். ஏன் இங்கே இருக்கோம் பாவம் தான் இருக்கும் தொடர்ந்து பாவம். நம்ம சொந்த இடம் எது வைகுண்டம் வரும் சமீட்ச கண்ணியம் அவருக்கு என்ன பார்க்க தயாரி சிகிச்சா தேகரம் பத்தி ஜெயி பார்க்க பார்க்க பெருமானம் பார்க்க அவர் ஜீவனுடைய பசங்க பிரச்சார பார்த்த சிருஷ்டி பண்டு பூச்சி மலைகள் அத்தியதனங்கள் தேவதைகள் மனுஷர்கள் ராட்சசர்கள் அத்தருணமான சித்திரங்கள் ஒரு சரீரமாக ஒரு சரீரம் இருந்தா பகவான் தான் சிருஷ்டி பண்ண முடியும். தயாதேவி பிறகு அப்படி இருக்கா ஞானம் கைகால் கொடுத்து நல்ல ரூபம் கொடுத்தார். பிறகுமாக சித்திக்கிறார் மிருகங்கள் ஒரு மிருகமாய் ஒரு மிருகம் இல்லை ஒரு மிருகமாய் ஒரு மிருகம் நம்மளால ஒன்று பண்ண முடியுமா நிறைய முடியாது. சிவியர்கள் அதே மாதிரி செடி கோடிகள் ஒரு செடி எத்தனை செடி நம்ம கண்ணுக்கு செடியிலே கோழி கண்ணா செடி நமக்கு தெரியாத செடிகள்லாம் காத்து எவ்வளவு இருக்கு ஒரு இலை மாதிரி ஒரு இலை இருக்கா எதுவும் ஒரே இலையை பண்ணக்கூடாதுன்னா அது தெரியாமல் இலை படிச்சா இப்படி இருக்கு ஒரு இலை வேற இலை மாறி இலை ஒரு இலை மாதிரி ஒரு இலை கிடையவே கிடையாது. கோழி நம்மளே பாரு போய் பாருங்க ஒரு இலை மாதிரி ஒரு இலை இருக்கா கொஞ்சம் வாழ் மாதிரி இலை முட்டையா ஒரு இலை மீட்டு ஒரு இலை கூறு வர ஒரு இலை இப்படி எத்தனை இலைகள் எத்தனை மரங்கள் எத்தனை செடி பொடிகள் அது இதெல்லாம் தேகம் இருக்குது மர தேகம் மிருக தேகம் மனுஷ தேகம் இந்த தேகத்தை எவ்வளவு விசித்திரமா இருக்கு நம்மளால பண்ண முடியாது. பத்திரமான பொம்மை மாதிரி பண்ணலாம் எதாவது பண்ணலாம் எத்தனை எத்தனை கோடி ஜனங்கள் லோகத்துல மொத்தமாக பத்திரையில பாவத்தை என்ன மாதிரி இன்னொரு நாலு கை நாலு கிலோ பழகிறவங்க இங்கேயாவது பழகாத மூணு கை ஒரு கையே இல்லாதவன் கையில இல்லாத பழகிறான் கோழியோட பழகிறான் இல்லை பகவான சிருஷ்டி மொத்த மாதிரி பத்திரம் இல்லை மொத்தமாக நம்ம இருக்க முடியுமா இருக்க முடியாது. அதனால தேகங்கள் ரொம்ப அழகு பல கோடிக்கணக்கான விதம் உள்ளது அந்த தேகங்கள் சரீரங்கள் யாருக்காக இருந்தாலும் சிந்தபடியாக இருந்தாலும் தேவை முயற்சியாக இருந்தாலும் அது பெருமாள் வரையாள அத்தனை தேவையான தேகத்தை கொடுத்து நம்ம முதல் வச்சுக்கிற மாதிரி பெருமாள் பார்த்து முடியும் அது வந்து அறிவு கொடுக்கலாம் அது எந்த வகையில் போகிறதும் பார்க்கலாம். அதுக்காக அவன் அந்த வழி அந்த புத்தியை பார்த்து அவனுக்கு சிக்கி புத்தியெல்லாம் கொடுத்து சாஸ்திரத்தை கொடுக்குறான் திருவாசனை சிக்கி பண்ணி சாஸ்திரம் கொடுக்குறான் ஞானத்தாலே ஆச்சாரியம் அரைஞ்சி மோட்சவாதத்தம் நினைக்கிறான் எத்தனை பேர் போறான் போறதுக்கு அது தேகங்கள் பலவித ஆச்சரியமான அப்படிப்பட்ட தேகத்தை கொடுத்து அனுபவத்துக்காக நினைக்கிறான் அந்த சோகத்தால் எப்படி முடிக்கிறான் ஜந்து நவலோக்கியாத அது பொறியே இருக்கா பெருமாவே தயவு உண்டும் பிராட்சி தயவு உண்டும் தயவுக்கு ரொம்ப இறக்கம் அதனால ஒரு பத்தியமாக ஆகிட்டார் பேசுகிறேன். இந்த பொறையத்துக்கு எந்த ஒரு பார்த்தா ஐயோ பாவம் ரொம்ப குறைப்படுறா பெருமாள் என்ன பண்ணுறா பெருமாள் பார்த்து நான் என் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் ஐயோ பாவம் என்ன வரையன்று வருவான் ஆசைப்படுறோம் கரண கிளையோ வரையோ கருதி பெருமாள் செத்துக்க ஆரம்பிச்சானே பெருமாளும் வளர்த்துறான் ஐயோ இல்லை கைகளால் ஒரு எங்கேயாவது சேவிச்சு வராதா திறனாடி பண்ணாதான் யாரும் இந்திரியங்களையும் கொடுத்து கைகளாக கொடுத்து பண்ண கூடிய வேலையை தயாரி ஞாபகப்படுத்தி செய்கிறார், செய்ய வைக்கிறார். கருணகரைய வழியோ சரியில்லைன்னா அந்த கருணையை சொல்ல முடித்தார். பதினெட்டாவது ஸ்லோகம், ஏன் உழல்றான் ஏன் நரகத்தில் போகலாம் ஏன் ஜனநாயகத்தை உழல்றான் ஞானம் பாருங்க பெருமான சாஸ்திரம் ஜானத்தில் பெறவை சேர்த்தது இருக்க போகலாம் தேவி ஆச்சாரியமான இருக்கிறவர்தான் கிருபையா ஏற்றுப்பார் வேதாந்த ஞானத்தை உதவி பண்றார் வியாபாரத்துக்கு நல்ல ஞானம் பண்றார் சத்தியசாஸ்திரம் ஞானசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் வேதாந்தம் எல்லாம் உதவி பண்றார். தேவையை தக்கம் கூட அதே வேதத்தை தான் உதவி பண்றார், வேதாந்தத்தை உதவி பண்றார். அது உபயோகத்தான் பெருமாள் நேரம் உட்கார்ந்த உபநிஷத் பிரகாசிக்கிறார். தொடரும் மிகவும் சுரதெய்வன் அம்மாவாசிலிருந்து தொடரும் மிகவும் சுரதெய்வன் நிலவிலும் நிலைவரையில் நிலவிலை வளர்வர்கள் ஒருவருவாய் அவைபுரம் உண்மை உயிரை கரம் நெஞ்சும் பதம் தொடரும் குரல் மகிழ்வுகள் இவையுள்ள தொடரே இட விகிம்பு எலி வழி நீர்நிலம் பஞ்சபோதும் சித்திக்கிறார். வாய் வாகாசங்கள் பிரதாசி திட்டி லோகத்தை திட்டி இவை வெளியில் பலர் சித்திக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள போறார். சித்தியில் அப்புறம் உள்ளே போறாரு அந்தரியாக அவை அவை தோறும் பெருமாள் இல்லாத ஒரு வெஸ்துவே ஜீவனும் கிடையாது, அசேவனும் கிடையாது. அவை அவை தோறும் அண்ணாயிரம் நஞ்சுக்கிறோம் இல்ல பெருமாள் இருக்க உள்ள ருத்ரம் மட்டும் இல்ல ருத்ரம் உள்ள பெருமாள் இருக்க செடி கொடி உள்ள பெருமாள் இருக்க அவை அவை தோறும் உடல் உயிரை உயிரன்னு நம்ம உடல் தாங்கிறது உயிர் தான் தாங்கிறது உயிர்லன்னு சரியா உழந்துடும். இந்த உயிரே யார் தாங்கலாம் பெருமாள் தாங்கலன்னு இதுக்கு வேலை கிடையாது. கரம் தெங்கும் பரந்தோடும் அப்ப நேரம் செஞ்சிருக்கிறதாலே அவன் நிற்பரா மறந்து இருக்கேன் பெருமாள் எல்லாருமே இவரை பத்தி சொல்றது சுத்தி வேதம் தொடர் பிரகாசிக்கிறது அதுலயும் வேதாந்த உபனிஷது தொடர் விழுந்து உயிரிழந்த திறனை அந்த சித்திய முதல்ல பிரம்மா சித்திட்டார். ஏன்னா ஒரு பெரிய தபஸ் பண்றான அவனுக்கு அந்த பட்டம் கொடுத்து நல்ல காரியத்தை பண்ணணும் சித்தி பண்றான் சொல்லணும் அதுக்கு வேதம் தரணும் அவன்கிட்ட எல்லா வேலையும் அவன் நாலு முகம் கொடுத்து அவன் அத்தியாயம் பண்ண வச்சு சித்திக்கு சொல்லிக் கொடுத்து சித்தி பண்ணி வைக்கிறார். யோ பிரம்மாணம் வேதாதி பூர்வம் வேதாந்த பொருள்கிறதான் சொல்றேன் தோய் வேதாம்ச பகிரோதி ரஸ்மை பிரம்மாவை போன்ற சித்தி பண்ணார். சித்தி பண்ணும்போது முதல் ஜீவன் உயர்ந்த ஜீவன் அவனை சொல்லி சித்தி பண்ணி நாலு முகத்தவர் தன் தாமரையில சொற்பன் தாமரையில வேதங்கள்லாம் அவர் கொடுத்தார். இதெல்லாம் வேத பெருமாள் முதல்ல வேதத்தை சொல்லி கொடுத்து பிரம்மாவுக்கு அதுலேயும் பிரம்மா வேதம் சொல்லி சொல்லி கொடுத்து ஆரம்பிக்கிறார். யோகை வேதாந்த பரிணோதி ரஸ்மை வேதத்தை பொறுத்து எழுந்து தெரியுமா இப்படிதான் சித்தி பண்ணணும். இந்த ஞானத்தை சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட சித்தியில பிரம்மாவை பொறுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் உள்ள போது அந்த யானையா இருக்கான் அனுகுணாந்த சாஸ்திரே என வேதம் ஒரு வழக்கு பிரம்மாவுடைய வேதத்தை திருக்குதான் மது கைதவர்கள் வேற வேதங்களா எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எழுதிட்டார்கள். வேதாமே பரமன் சக்ஷு வேதாமே பரமம் தனம் மகாபாரத்தில் வரும் பெருமாள் கேட்டவனா ஹரிஜீவனா சோதாரம் பண்ணி திருப்பி வேதத்தை கொண்டு கொடுக்குற ஹரிகளிடம் பிரது பெய்த பாரி அப்படின்னு பிரதவர் தொடர்ச்சியோடு ஹரிஜீவன் இருக்க முடிக்கிற வேதம்தான் விளக்கு வேத விளக்கு சொல்ல போது அனுமதாக்கே வேத விளக்குக்கு ஒரு திரி வரும் திரிதான் திரி ஆக்கிற கல்யாண குணங்கள்லாம் வச்சு யார் திரா யார் பண்றா இந்த அழகான வழக்க கூரை எழுந்து பண்ணக்கூடிய தயாதேவி ஸ்ரீசர கருணை சமஹிதா ரொம்ப நட்பு பெருவாளர் பண்ணி பண்றாரு ரத்தம் என்னைக்கு போய் என்னையா இருக்கா திரி போடுறா ஒரு வழக்கு ஒரு மொழி சம எதிர்த்தமா பிரஜா ஆனா அப்படி வழக்கு ஏற்றவுடனே இழுத்து போகுது ஜனங்களுடைய தபோபரம் போகுது இழுத்து போகுது அப்ப அழகான வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்குது சாஸ்திரமயன சிறப்பு தீபேன அது அணையா வழக்கு சாஸ்திரமான தீபம் அது அப்படின்னு சொல்ற அழகாக அந்த பதினெட்டாவது சுவாரம் முடிச்சா முப்பத்தொன்பதாவது சுவாரம் ശ്രീനിവാസനുടിയ പശു പശു പശുവിന് പശുവിനെ വണങ്ങാവോ അവർക്ക് സുഖം പണ്ടാണ് കടാക്ഷത്തെ മുതല പണ്ടാണ് അതുമാതിരി കടാക്ഷം മുതല പുരാട്ടി കടാക്ഷം പണ്ടാ മുതല് മേല് വന്ന് മുതല് കടാക്ഷം പണ്ടും തയ്യാതെ കടാക്ഷ ഉടമി കടാക്ഷം പണ്ണ ഉടനെ അത് പഴത്തെ അനുഭവി മരം മാറി പരമാറ പഴത്തെ നിറയ പഴുക്ക പഴുത്ത அந்த மரம் தளர்ந்துடும் தாழ்ந்து வர வர கொல்ல வாழ்ந்தாலும் தக்கை கையாலே போட்டு விடலாம் பறிக்க முடியாத மரம் இல்லை சீனிவாசம் வரும் நீலநிலமான மரம் பச்சைமாமலை சோகவாக்கிய வளர்ச்சங்கன்னு அனுபவிச்சாரு அப்படி பச்சைமாமலை பெருமாள் மடியார் சொல்ற சொல்ல வேதமே சொல்லும் விக்ஷைவத்தோ விக்ஷம் மாதிரி இருக்கக்கூடிய திவிதிக்கதி ஏகா அப்படி மலை அப்படி பெருமாள் சொல்லும் பச்சைமாமலை கோவல் மேலின் பெருமாள் பச்சையா வர்ணிக்கிறா நீளமா வர்ணிக்கிறா கிரண்யேஸ்வரி சொன்னா வர்ணிக்கிறா இங்க கதாட்சி மரமா வர்ணிக்கிறார் மரமா இருக்கும்போது பச்சையா இருக்கும் மரமா இருக்கும்போது பறவை கதை தாழது சொல்லமான டக்கு பொறுத்திக்கலாம் அப்படிப்பட்ட நீளமா இருக்கக்கூடிய பெருமாள் பச்சையா கவிக்கிறார் தேவை கவிக்கிறார் கருப்பன் கருப்பன் சாமரன் மேகவனன்னு நம்மளால சொல்ல வேண்டியது அவன் கருப்பு அழகாக இருக்கும் வாயால் சொல்ல முடியாது கோபாலத்தில் தேசியம் கிருஷ்ணன் அனுபவிக்கிறார் மரண காலத்து பெருமாளே நீ கருப்பனே இப்படி தேவதாரிக்கு எம்மாறு எம்மாறு கருப்பு சந்திரராஜிதாரி வம்சாலும் எந்த கோபாலத்து பெருமாளுக்கு தேசியம் சொல்லல கிருஷ்ணன் மட்டும் நினைக்கிறார் பெருமாளே மரண சமயத்தில் நீ எனக்கு எப்படி தெரியுமா தேவதாரிக்கணும் நான் மரணம் உங்ககிட்ட வர போறேன் அது உடைக்கணும் மேலே நீளமா இருக்கும் உடைச்சே பண்ணுவேன் கருங்கல் உடைச்சாலே பல பலன் தெரியுமே இந்த அறிவீரத்தை உடைச்சா ஒரு பல பலம் ஒரு இந்திர நீளம் வரும் இந்த நீலக்கல் அது மாதிரி ஒரு திருமணி வந்து சேவதாயிடும் மரண காலத்துல அது அதனால பெருமாள் திருவடியிலே வேர் திருவிழா வேர் அது ஏறு போல விஷயமா கிருஷ்ணன் சொல்றேன் பாதுகாசர் சொல்றேன் சொன்ன போது உன்னதானாம் அவனதிகி கதானான் சுவன்னதிகி பெரிய வணங்காது இருந்தாலும் அவள் நீ வணங்கும் பதம் விழுந்த மாட்டேன் உன்னை வணங்கிட்டா நீ வணங்கி வந்து அது பலம் பலம் தருவை பெருமாள் ஒரு மரம் செந்தாம்பருவான் அது பருவங்கள் கைகள்லாம் வேதம் ஏதோ வேதக்காக சொல்லணும் வேதங்கள்லாம் பகவான மரத்துக்கு கைகள் பதிவத்தி சாந்தி விஸ்வா அம்பி சாகா பாஷ்யத்து சொல்ற ஜனபத பதிவத்தி ஜன மரணத்தை உயர்ந்தானே அவருக்கு மேல் தரக்கூடிய மரம் எது பகவான் விருட்சம் விருட்சம் தான் தெய்வம் போய் விருட்சம் விருட்சைவ சந்திரிவிதி தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் அதித்தன்யே தான் விருட்சா சாயா தருவது விருட்சா பெருமாள் சொன்னார் பத்திரத்தை ராஷ்யம் வந்தார் தேசலாமல் விருட்சா ஒரு சொன்னார் எப்படி மரம் நேரில் சேர்ந்து காப்பாற்றுறதோ குளிர்ச்சி தருதோ அப்படி ஜீவன் தருதோ அப்படி பகவான் நேரங்களுக்கு பழத்தையும் தந்து அது தருவது விருட்சா பகவான் நிவாச விருட்சாபூராம் பவந்தி நம்ப கலோதி புரிஞ்சி நிறைய தழைச்சி குறியிருது பழத்தை தருது இன்னும் புரியுது அப்படிப்பட்ட விஷயமாயிருக்கக்கூடிய பகவான் அதே கூட தயாதேவி சொல்லக்கூடிய பரத்தொன்றாவது சோகம் ஜனிமானம் ஹி புருஷம். இந்த ஜீவனை பெருமாள் வர்க்கத்தே பார்க்க எப்போதும் எதாவது பார்க்கல, வேற பொருத்தே ஒரு குழந்தைய பார்க்க எதாவது பார்க்க புண்ணியம் ஒரு குழந்தைய நேரம் பார்க்க எத்தையோ தான் பார்க்க முடியாது. சில பேருக்கு எதாவது கிடைக்குமா? பெருமாள் குழந்தை பார்க்க சொன்ன பார்த்து தரணும். நியாயமான இங்க புருஷம் கார வருது ஐக்கியம் பார்த்து தரமா அவர் சத்துவமா வளருவான். பெருமாள் கலாச்சாரம் பிறந்த குழந்தை ஏற்பட்டுச்சுன்னா எதிர்பார்ப்பான். வளர்ந்து வந்து மோட்ச வித்தி இது எப்படி மோட்சம் போகணும், எப்படி சம்பாதிக்கணும், சாப்பிடலாம், அதெல்லாம் நினைக்க மாட்டான். பெருமாள் கடாட்சம் அந்த முதல் கடாட்சம். இணைய விஜாதலையும் தோகோ இந்தோகோ தாராக பிரியன் தென் இவ்வளவு குளிச்சி தயில் இருக்கா, விஜயகாந்தோகோ சீனிவாசி தென் மாதிரி இருக்கா பெருமை ஜெனிமாரி அபவர்க்கம். இந்த ஜீவனைக்கு மோட்சம் தரா கடாட்சம் பார்த்தாலே திடீர்னு சொல்ற ஒளிவன் அதிர்ஷ்டபட்சம் அதிகம் மோட்சம் கிடைக்க போகுது. ரொம்ப சுலபம், அதெல்லாம் கிடைக்குமா? பயிர்கள் ரெண்டு விதம், கிருஷ்டபட்சம் அதிர்ஷ்டபட்சம். கிருஷ்டபட்சம் தமே கிருஷ்டபட்சம் தமேன்னு ஜமக வேதம். நிறைய கஷ்டப்பட்டு பயிரான், நோன்றான், பூமி தடுப்படுறான், எது போடுறான், வெளியே போடுறான், ஜலம் கொடுக்கறான், எப்படி காப்பாத்தி ஒரு மரமோ விஷயமோ பயிரை உண்டாக்குறானே, இது பண்றது முயற்சி பண்ணி பண்றது இது கிருஷ்ணபட்சம். அதிர்ஷ்டபட்சம் காட்ட போய் பாருங்க, எத்தனை மரங்கள், எத்தனை பழங்கள், எத்தனை பூக்கள், அது தண்ணியை போய் கொடுறாங்க. அது அதிர்ஷ்டபட்சமான தானியங்கள் பழங்கள். பெருமாள் செலவு வந்துச்சுன்னா நீங்க உபாரணம் பண்ண வேண்டாம், அதிர்ஷ்டபட்சம் தான மாதிரி மோட்சம் போகலாம். பாஸ்கரை அது தாராது வைத்தியம் பவதி சொல்லி ஜெனிமானின் அபவர்க்கம் அதிர்ஷ்டபட்சம் பகுதி. விலைக்காத வேலை எப்படி உழைக்குமோ காட்டுல வராத உழைக்க மோட்சம் தருவான்னு இந்த இருபதாவது சோதரம் முடிக்கிறார். மையமே விதாதலையோ தாராமைத்தையோ கருமே விஷ்ணுமானின் அபவர்க்கம் அதிர்ஷ்டபதி ஜாயமாறினார். பகவான் சொன்னாரே நீ தயாதேவி பார்க்கிறார் இந்த சோதரத்தை சொல்லி முடிக்கிறார். கவிதாட்சி சும்மா கல்யாணம் விழாமே தேவையை வேதா அனுபவியமாகும்.